சித்தி விநாயகனே, சித்தி விநாயகனே, உங்கள் செஞ்சரண மலரை தஞ்சமென்று நம்பினேன். சித்தி விநாயகனே, உங்கள் செஞ்சரண மலரை தஞ்சமென்று நம்பினேன். சித்தி விநாயகனே, சக்தி அங்கையர் கண்ணி சந்நிதி கேதீர் சூழும், சக்தி அங்கையர் கண்ணி சந்நிதி கேதீர் சூழும், கற்பனை மீகும் பொற்றாமரை கரை தன்னில் வாழும், கற்பனை மீகும் பொற்றாமரை கரை தன்னில் வாழும். சித்தி விநாயகனே, உங்கள் செஞ்சரண மலரை தஞ்சம் என்று நம்பினேன். சித்தி விநாயகனே, கோல பண்ணிலம் திகழ் நீலத்திரை கடல் சூழ் ஞாலத்தந்த நர்மறையாலே பொழியும், கோல பண்ணிலம் திகழ் நீலத்திரை கடல் சூழ் ஞாலத்தந்த நர்மறையாலே பொழியும், அருள் கோரி பூஜை பூரியும் மூலப்பொருளே ஏ, அருள் கோரி பூஜை பூரியும் மூலப்பொருளே, அனுகூல பலந்தந்தென்னை பாலித்தருள் பூரிவாய். சித்தி விநாயகனே, உங்கள் செஞ்சரண மலரை தஞ்சம் என்று நம்பினேன். சித்தி விநாயக